ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकमो मुनिमध्यमम् அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராமங்கனிடுவதில் புடைசூளையொத்தி என்னும் மணிநகரத்துல அனைத்தும் விளக்கும் ஜோதி எங்கதிரோகம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் முதல் வன்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்கொளிரக்காணு நாளே உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன் மயர்வரமதி நலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரடி சுழரடி துயரன் மகனே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும். இந்திரநீல பத்தி நீலமணி படலம் 701 முதல் 710 வரை இந்த பத்தியை நிறைவு செய்யக்கூடிய 10 பாசுரங்களை அனுபவிக்க இருக்கிறோம். 701 பாதுகையே நிந்தல் நீல ஒளிக்கு எது மூலம் தவித்துள்ள இந்த நீளம் என்பது அற்பரூரை பாதுகையை பணிந்தோரின் இதயத்திருச்செறிவே பானம் செய்த பாதுகையின் மேனி ஒளியானதுவே. மீண்டும் மீண்டும் நம்முடைய தூப்புல் குலமணியின் நிகமாந்த மகாதேசிகனுடைய ஞானத்தை கொண்டாடுவதை தவிர வேறு வழி இல்லை. அந்த ஒளியிலே நாம் மேலும் மேலும் மேலும் அஞ்ஞானிகளாக ஆய்கொண்டிருக்கிறோம். பாதுகையே இந்த நீல ஒளிக்கு எது மூலம் பதித்துள்ள இந்திரநீலம் என்பது அற்பரூரை. பாதுகாதேவியே, அந்த இந்திரநீல ஒளி இந்திரநீலத்திலிருந்து இந்திரநீல கற்களிலிருந்து வருகிறது என்று சொல்வது தவறு என்கிற பாதுகையை பணிந்தோரின் இதய தீருச்செறிவே பானம் செய்த பாதுகையின் மேனி ஒளியானதுவே. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி பண்பவர்களுடைய அறியாமையாகிய அஞ்ஞானமாகிய இருள், அந்த இருள்தான் பாதுகையின் நீல ஒளியாகிறது என்கிறார். விளக்கரியா இருட்டறையில் நிம்முகின்ற குழவி என விளக்கரியா இருட்டு, விளக்கே தெரியாத அந்த குகையா, அது மாதிரி பாதுகையை பணிந்தோரின் இதய தீருச்செறிவே. அருமையாக பேசுகிறார்கள். சூரியனும் சந்திரனும் இருளை போக்கும், ஆனால் எந்த இருளை போக்கும் என்றால் வெளியிருளைத்தான் போக்குமா? அகையிருளை போக்குவது பாதுகையால் மட்டுமே முடியுமா? பாதுகை அடியார்களுடைய அஞ்ஞானமாகிய இருட்டை பருகுகிறது, குடித்த இருள் என்று பேசுகிறார்கள். பானம் செய்த பாதுகையின் மேனி ஒளியானதுவே. பாதுகையை பணிந்தோன் இதயத்து இருச்செறிவே பானம் செய்த பாதுகையின் மேனி ஒளியானது. அந்த அஞ்ஞானமாகிய இருட்டை தான் வைத்துக் கொள்ளுகிறதாம் பாதுகை. ஏன் வெளியே விடவில்லை என்றால் அது மற்றவருக்கு ஆபத்தை விளைவிக்குமே என்ற காரணத்தினால். எப்படி பூதையனுடைய விஷப்பாலை கண்ணனே பருகிவிட்டாரோ, மேலும் அந்த உடம்பிலிருந்து பால் வரக்கூடாது என்பதற்காக உதிரத்தையும் பருகினாரோ, அது மாதிரி பாதுகையே நிந்தல் நீல ஒளிக்கு எது மூலம் பதிந்துள்ள இந்திரநீலம் என்பது அற்பதுரை. பாதுகையை பணிந்தோ நீதயத்து இருச்செறிவே பானம் செய்த பாதுகையின் மேனி ஒளியானதுவே. 702 பாசுரம் பாதுகையே இரவின் நீல ஒளி பெற்றிருந்த பாதுகையே இரவின் நீல ஒளி பெற்றிருந்தாய் கிருஷ்ணபட்சமானவளே தட்சிணமாம் நடையினளே, கிருஷ்ணபட்சமானவளே தட்சிணமாம் தட்சிணமாம் நடையினளே. கிருஷ்ணபக்ஷம் தட்சிணாயனம் இருட்டு எல்லாம் உன்னுடைய இயல்பாக இருக்கிறது. பக்தர்க்கு பதம் அளிக்கும் தன்மை குறையாதவளே, பதம் பெறவே விதி இல்லை என்ற விதி நாட்டி விட்டாய். பக்தர்க்கு பதம் அளிக்கும் தன்மை குறையாதவளே. உத்தராயணம் தான் வேண்டும், பகல் வேலைதான் வேண்டும் என்றெல்லாம் கட்டுப்பாடு உண்டு மோட்சமடைவதற்கு. ஆனால் நீ எல்லாவற்றையும் மாற்றி பாதுகையே இரவெல்லும் நீல ஒளி பெற்றிருந்தாய். கிருஷ்ணபட்சமான வழியே தட்சிணமாம் நடையினளே, பக்தர்க்கு பதம் அளிக்கும் தன்மை குறையாதவளே, பதம் பெறவே விதி இல்லை என்ற விதி நாட்டிவிட்டாள். எப்பொழுது மறித்தாலும் கால வியவஸ்தை கிடையாது என்ற ஒரு அற்புதமான புது விதியை நீ ஏற்படுத்தி விட்டாயே பாதுகையை. 703 பாதுகையின் வெற்றி உலா பாருக்கும் நன்மையதே, பாதுகையின் வெற்றி உலா பாருக்கும் நன்மையதே. பகவானே சந்திரனென சாதுக்கள் விண்மீன்கள், நீலமணி நள்ளிரவு அள்ளி மலர் காடு அமரர் தேவி முக மலர்கள் தாமரையே அதிசயந்தா. அருமையான ஒரு விஜயத்தை சொல்லுகிறார். பாதுகையின் வெற்றி உலா பாருக்கும் நன்மையதே, விஜயாத்திரை பாதுகை. பகவானே சந்திரனென சாதுக்கள் விண்மீன்கள், சந்திரனாக பகவான், சாதுக்களாக விண்மீன்கள் நட்சத்திரங்கள். நீலமணி நள்ளிரவு அள்ளி மலர் காடு, இரவிலே நீலமணி ஒளி அள்ளி மலர்கள் பூத்திருக்கின்றன, அங்கே ஒரு அற்புதமாம். அமரர் தேவி முகமலர்கள் தாமரையே அதிசயந்த. இந்த பாதுகா விஜயத்திலே என்ன வேடிக்கை என்றால், அள்ளியும் மலர்கிறது தாமரையும் மலர்கிறதே, தேவி முகமலர்கள் தாமரைகளாக இருக்கிறதே என்று சொல்லி இந்த ஒரு அற்புதமான விசித்திரத்தை காட்டுகிறார். 704 பாசுரம். பாதுகையே நீயே மேன்மையான திருத்தலமாம், பாதுகையை க்ஷேத்திரமாக ஆக்குகிறார், திவ்ய தேசமாக ஆக்குகிறார். பாதுகையே நீயே மேன்மையான திருத்தலமாம், சால கிராமம் என சான்றோர்கள் சாற்றுகிறார். அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாரகுதி செய்வ சப்தைதே மோட்சதாயினி, அயோத்தி உள்ளிட்ட 7 நகரங்கள் முக்தி அளிக்கக்கூடிய, முக்தி முதலாமவற்று அத முக்தி அளிக்கக்கூடிய 7 நகரங்கள். அப்படிப்பட்ட அயோத்தி முதலான 7 முக்தி நகரங்கள், அதுவே சால கிராமம் விளையக்கூடிய கண்டகி போன்ற க்ஷேத்திரங்கள் விசேஷம். இங்கே பாதுகையே நீயே மேன்மையான திருத்தலமாம், சால கிராமம் என சான்றோர்கள் சாற்றுகிறார். இந்திரநீலங்கள் இரவியவள் கண்மலர்கள் ஏராளம் கண்டேன் தலமே குமீடாமோ. இந்திரநீலங்கள் அந்த இந்திரநீல ஒளியானது ஒளி கற்றைகளானது சால கிராமம் மாதிரி கருமையை கொண்டு நீலக்குழுவின் சுடராக விளங்குகிறது. இந்திரநீலங்கள் இரவியவள் கண்மலர்கள், மகாலட்சுமியின் கண்களைப் போல நீலவண்ணம் காட்டுகிறது. எனவே பாதுகை பிராட்டியின் கண்கள் போல இருக்கின்றன, சால கிராமம் போல இருக்கின்றன. எனவே அந்த இந்த நீலங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் அங்கே காணப்படுகிறது, கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே 7 தலம் என்று சொன்னீர்களே, அது இதற்கு ஈடாகுமா? தலமே குமீடாமோ பாதுகையே மென்மையான திருத்தலமாம், சால கிராமம் என சான்றோர்கள் சாற்றுகிறார். இந்த நீலங்கள் இரவியவள் கண்மலர்கள் ஏராளம் கண்டேன் தலமேலும் வீடாமோ. 105 பாசுரம். ரங்கநாதன் உலா காண்கிறான். அப்பொழுது பாதுகையே நீ தோழி பரமன் உலா காலத்தில் குழையாம் இருந்தால் சிங்காசனமம் என்றால் மறுபடியாம் நேர்களுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புருவுமனையாம் என்றும் திருமாலுக்கரவு என்றும் திருமாலுக்கு அடிமலர்கள் அடித்தலங்கள் பாதுகே சேஷன் இவளெல்லாம் எம்பெருமானுக்கு கருடன் போன்றவர்களெல்லாம் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்பவர்கள் இங்கே தோழியாக மாறுகிறாள் பாதுகை. பாதுகையேனி பாதுகையேனி தோழி பரமன் உலகத்தில் பள்ளி அறை தாண்டி பரமன் அடி வைப்ப மெதுவாக மெல்ல மெல்ல எம்பெருமான் அடி வைக்கிறான். அப்படி அடி வைக்கும் பொழுது பாதுகாதேவி பள்ளியறை தாண்டி பரமன் அடி வைத்து வெளியே வரும்பொழுது பரவும் நீல ஒளி வண்ணம் அசுரமாதர் குழல் நெறிப்போ அந்த இந்திர நீல ஒளியானது கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு அல்லது வடப்புறம் இடப்புறம் முன்புறம் பின்புறம் என்று அந்த எல்லா பகுதிகளிலும் பரவுகிறது. பரவும் நீல ஒளி வண்ணம் அசுரமாதல் குழல் விரிப்போ பெண்களுடைய கூந்தல் அவிழ்ந்து விழுந்தது போல இருக்கிறதா என்ன அற்புதமான கற்பனை. இந்திரநீல மணிச்சுடர்கள் பெண்களுடைய அவிழ்ந்த கூந்தலாக இருக்கிறது. அவிழ்ந்த கூந்தல் அபசகுனம் என்பதனாலே தேவமாதர்களை சொல்லாமல் பரவும் நீல ஒளி வண்ணம் அசுரமாதல் குழல் விரிப்போ அவிழ்ந்து அலைகிறதோ அறம் வெல்லும் எனும் குறிப்போ அவிழ்ந்து அலைகிறதோ அறம் வெல்லும் எனும் குறிப்போ தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவம் இதே இதே பாதுகை நடையில் நின்று உயர் நாயகன் அல்லவா. அந்த அடித்தளங்கள் நடையினுடைய காப்பாளன் அல்லவா. இப்படியாக 705வது பாசுரத்திலே அனுபவிக்கிறார். 706வது பாசுரம் பாதுகையே நிந்தன் நீல ஒளி கற்றை பள்ளி அறை விட்டு பரமன் வெளிப்படும் போது துள்ளி வரும் அது நிந்தன் புருவ நிறை பின்று தேவரை அழித்திடவே விடுமானை எனக் கொள்வார் தேவரை அழித்திடவே விடுமானை எனக் கொள்வர் பாதுகையே நிந்தன் நீல ஒளி கற்றை பள்ளி அறை விட்டு பரமன் வெளிப்படும் போது துள்ளி வரும் அது நிந்தன் புருவ நெறிப்பென்று தேவரை அழைத்திடவே விடுமானை எனக் கொள்வர் சிறந்த கற்பனை இது. கற்பனை அற்புதமான கற்பனை. வேதாந்த தேசிகன் தவிர வேறு யாருமே நினைத்து பார்க்க முடியாத கற்பனை. 706வது பாசுரம் இது. இந்திர நீல ஒளி அந்த ஒளிக்கற்றை அந்த இந்திர நீல ஒளிக்கற்றை எம்பெருமானுடைய உலாவிலே சஞ்சாரத்திலே பாதுகையின் புருவமாக வர்ணிக்கப்படுகிறது. பாதுகையின் புருவம் பாதுகையே நிந்தன் நீல ஒளி கற்றை பள்ளி அறை விட்டு பரமன் வெளிப்படும் போது துளி வரும் அது நிந்தன் புருவ நெறிப்பென்று புருவமாக இருக்கிறது. அசையும் பொழுது புருவ நெறிப்பாகிறது. துளி வரும் அது நிந்தன் புருவ நெறிப்பென்று தேவரை அழைத்திடவே விடுமானை எனக் கொள்வர்கள். புருவ நெறிப்பு அசைந்த உடனே பக்கத்திலே விக்ரசேனர் பார்க்கிறாராம். ஓ பாதுகை ஏதோ சொல்லுகிறதே ஏதோ அவசரமான செய்தி சொல்லுகிறது என்று சொல்லி அது இவரே நினைத்துக் கொள்கிறாராம். தேவர்களை அழிக்கிறார், ஏதோ துஷ்ட நிகிரக சித்த பரிபாலனம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, அதற்காக அழிக்கிறார் என்று கருதிக்கொண்டு தேவரை அழித்திடவே விடுமானை என கொள்வர் ஆஹ்வானகே துகு. ஏதோ காரணம் இருக்கிறது நினைத்துக் கொண்டு அந்த புருவ நெறிப்பு புருட்சேபயேவ தவபோக அதுமாதிரி இங்க அனுபவிக்கிறார்கள். 207வது பாசுரம் இது. இதிலே மிகச்சிறந்த ஒரு கருத்தை வெளியிடுகிறார் சுவாமி. இதுவரை ஒவ்வொன்றாக இரண்டு இரண்டாக பாதுகை பற்றி கூறிக்கொண்டு வந்தார். இந்திரநீல பந்தத்தியிலே இந்திரநீல படலம், நீலமணி படலம், இதிலே சேர்த்து இணைத்து தொகுப்பாக இது கண்மையோ நாட்டியத்திலையோ அறிவாகிய கங்கையோடு சேர்ந்த யமுனையோ பசுங்காடோ பிராட்டியின் கூந்தலோ ஸ்ருதியின் அதாவது ஸ்ருதி மகிஷிகளாகிய வேத பெண்களுக்கு கஸ்தூரி திலகமோ என்று இது எது என்று நமக்கே அந்த ஒரு அதிசயம் தோன்றும்படி கேட்கிறார் சுவாமி. பக்தர்களின் கண்மையோ, பக்தர்களின் கண்மையோ பரமன் நடைமிலிருந்திடவே பாந்தான திரையதுவோ. கண்களுக்கு ஒளிவூட்டுவதற்காக அரிய காட்சிகளை அரியின் காட்சிகளை காணுவதற்காக கண்ணுக்கு சித்தப்படும் மை. பக்தர்களின் கண்மையோ பரமன் நடைமிடிந்திடவே அங்கோ அரங்கனுடைய அது அரங்கம், அவன் அரங்கன் அரங்கத்திற்கு திரை தேவையல்லவா, அவன் நடையிடுகிறார், அந்த நடனத்திற்கு ஒரு திரை தேவை. ஆகையினாலே பரமன் நடைமிழிந்திடவே பங்கான திரையதுவோ. பரமன் எனும் கடலுக்கு எல்லையில் பச்சிலை காடோ, பரமன் எனும் கடலுக்கு எல்லையில் பச்சிலை காடோ. பசுங்காடாக இருக்கிறதா, ஏற்கனவே அனுபவித்தார். இரவி எனல் குழல் கற்றையதோ, அலைகின்ற கற்றை என்று அசுர மாதிரி சொன்னார்கள். இங்கே குழற்கற்றை என்று சொல்லி இரவி எனல் குழற்கற்றையதோ கங்கையுடன் யமுனையதோ. யமுனை இறைந்தது போல இருக்கிறது. மணிப்பாதுகையின் நீளம், மணிப்பாதுகையின் நீளம் பக்தர்களின் கண்மையோ, மணிபாதுகையின் நீளம் பரமன் நடைமிழிந்திடவே பாங்கான திரையதுவோ. மணிபாதுகையின் நீளம் பரமன் எனும் கடலுக்கு எல்லையில் பச்சிலை காடோ, மணிபாதுகையின் நீளம் இரவியர் குழற்கற்றையதோ, மணி பாதுகையின் நீலங்கஞ்சையுடன் யமுனையதோ. இதையும் வேறு விதமாக அனுபவிக்கலாம். அடிமலர்கள் அரவிந்த கண்கள் கண்டமையோ, அடிமலர்கள் அடியார்கள் அரவிந்த கண்கள் கண்டமையோ, அரங்க நடை அரங்கத்தின் அழகான திரையோ. அடியார்கள் அரவிந்த கண்கள் கண்டமையோ, அரங்க நடை அரங்கத்தின் அழகான திரையோ. அறிவென்னும் கங்கையுடன் அளவளாவும் யமுனையோ, அறிவென்னும் கங்கையுடன் அளவளாவும் யமுனையோ. ஆதிபகவன் கடற்கரையின் அழகான காடோ, ஆதிபகவன் கடற்கரையின் அழகான காடோ. அகலாத பிராட்டிகளின் முன்கூந்தல் ஒளியோ, அகலாத பிராட்டிகளின் முன்கூந்தல் ஒளியோ. அருமறையா மாதர்களின் கத்தூரி பூச்சோ, அருமறையா மாதர்களின் கத்தூரி பூச்சோ. பக்தர்களின் கண்மையோ பரமன் நடை மிழிந்திடவே பாங்கான திரையதுவோ, பரமனும் கடலுக்கு எல்லையில் பச்சிலை காடோ. இரவியர் குழற்கற்றையதோ ഗംഗയുടൻ യമുനയതോ മണിപാരുകയും നീലോ. മീണ്ടും മീണ്ടും ഇപ്പടി വേദാന്ത ദേശികനുടേ അത്ഭുതമായ അനുഭവത്തെ അറിവുകൾക്കാകവേ നമുക്ക് പിറവി വേണ്ടും, ജ്ഞാനം വേണ്ടും, കാലം വേണ്ടും, ഇടം വേണ്ടും. 708 പാസുരം. മണിപാതുകയേ മണിനീല ഒളി മണിവണ്ണനും ഇളവാനയതൻ അണി കണ്ണങ്ങളിൽ പൊലിയുന്ന മത ജലം തന്ത കസടതു ഓ കരുമൈ. ഇന്ദ്രനീല ഒളിയെ വേറെ വിധമാക വർണ്ണിക്കാർ. എമ്പെരുമാനെ കളറാക വർണ്ണിത്ത് പശുങ്കാടാക വർണ്ണിത്താർ ഇന്ദ്രനീല ഒളിയെ. ഇപ്പൊഴുത് யானையாக எம்பெருமானை வர்ணித்து யானையினுடைய மத ஜலத்தினுடைய கசடாக வர்ணிக்கிறார். கசடு கூட வேதாந்த தேசிகனாரின் ஞான ஒளியிலே அந்த ஞான ஒளி, இது நீல ஒளி, அது ஞான ஒளி. கசடு கூட இங்கே இடம் பெற்று விடுகிறது பாதுகையோடு. மணி பாதுகையே மணி நீல ஒளி மணிவள்ளனோ இளவானயதனோ. மணி பாதுகையே மணி நீல ஒளி மணிவள்ளனோ இளவானயதின் அணி கண்ணங்களின் பொழியுள்ள மத அணி கண்ணங்களின் பொழியுள்ள மத ஜலம் தந்த கசடது ஓ கருமை. மணி பாதுகையே மணி நீல ஒளி மணி வண்ணனோ இள ஆனையதன் அணி கண்ணங்களில் பொழியுள்ள மத அணி கண்ணங்களில் பொழியுள்ள மத ஜலம் தந்த கசடது ஓ கருமை. அற்புதமா வர்ணிக்கிறார். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றைக்க வல்லானை தொடர் சங்கிலிகை சலா திராரண தூய பொன்மணி ஒழிப்ப. யானையைப் போல வர, யானை குட்டியைப் போல வரக்கூடிய அந்த எம்பெருமான் அவனுடைய கன்னங்களிலே பொழிகின்ற மத யானை மத நீர் கசடாக மாறி இருந்தால் அந்த நீல ஒளி காட்சியளிக்கிறது என்று சொல்லுகிறார். 709 பாசுரம். பாதுகையே உந்தன் பரபலக்கும் திருமேனி பரன்றங்கன் பதமலர்த்தே உறைந்ததொரு உருவோ. பாதுகையே உந்தன் பலபலக்கும் திருமேனி பரன்றங்கன் பதமலர்த்தே உறைந்ததொரு உருவோ. பாதுகையே எம்பெருமானுடைய தேனே மலரும் திருப்பாண்டம் அல்லவா. பரன்றங்கன் பதமலர்த்தேன் உறைந்ததொரு உருவோ. தேனே பாதுகையாக மாறிவிட்டது என்கிறார். பக்கத்தில் ஒளிர்கின்ற இந்த நீலக்கற்களெல்லாம் பதமலர்த்தே உண்டுறங்கும் மைவண்ண வண்டுகளோ. பக்கத்தில் ஒளிர்கின்ற இந்த நீலக்கற்களெல்லாம் பாதுகை தேனாக இருந்தால் இந்த நீலக்கற்கெல்லாம் மைவண்ண வண்டுகளாக மாறிவிட்டதாம். அது ஏன் பறக்கவில்லை என்று கேள்வி கேட்டுக்கொண்டு பதில் சொல்கிறார் சுவாமி. பதமலர்த்தேன் உண்டு உறங்கும், உண்டு உறங்கும் மைவண்ண வண்டுகளோ. பாதுகையே உந்தல் பல பலக்கும் திருமேனி பரன்றங்கன் பதமலர்த்தேன் உறைந்ததொரு உருவோ. பக்கத்தில் ஒளிர்கின்ற இந்திரநீல கற்களெல்லாம் பதமலர்த்தேன் உண்டு உறங்கும் மைவண்ண வண்டுகளோ. இப்படியாக கருப்பஞ்சாத்தின் வெள்ளம் கிடைப்பது போல, பாலின் பரிணாமம் தயிராக மாறுவது போல, இங்கே எம்பெருமானுடைய திருமேனியிலே பதம் அமர்த்தியனானது பாதுகையாக மாறிவிட்டது என்கிறார். 710 பாசுரம். இந்த நீல படலம் பத்மதி நீலமணி படலம் நிறைவேறக்கூடிய பாசுரம், நிறைவேற்றக்கூடிய பாசுரம், நிறைவரும் பாசுரமாக அமைகிறது. முல்லை முள்ளாரெடுப்பது போல் முகுந்தனவன் பாதுகையே உனைவணங்கும் எம் இருளை நீக்கும் நீல இருள். முல்லை முள்ளாரெடுப்பது போல், முல்லை முள்ளால் எடுப்பது போல் முகுந்தனவன் பாதுகையே முல்லை முள்ளால் எடுப்பது போல் நமதாம் விஜேந்திர நீலப்பிரவவேண முகுந்த பாதுகே பவதி തമസാനിരസ്യതി തമഹ കണ്ടകമിവ കണ്ടകേനേവ. മുള്ളി മുള്ളാലെടുപ്പതുപോൽ മുകുന്ദരവൽ പാതുകയെ ഉണൈവണങ്കും എം ഇരുളൈ നീക്കും ഉൻ നീല ഇരുൾ. ഉണൈവണങ്കും എം ഇരുളൈ നീക്കും നീല ഇരുൾ. അതുമയാണ് മുടിക്കിറാർ. മുള്ളി മുള്ളാലെടുപ്പതുപോൽ முள் காலிலே குத்திவிட்டது என்றால் அங்கே ஊசி கிடைக்குமா? இந்த முள் குத்தியது, பக்கத்தில் இன்னொரு முள் இருக்கிறது. குத்திய முள்ளை எடுப்பதற்கு குத்தாத முள்ளை எடுத்து குத்தினால் குத்திய முள் வெளியே வரும் அல்லவா? முள்ளை முள்ளால் எடுப்பது போல் முக்குந்தனவன் பாதுகையே உனை வணங்கும் எம் இருளை நீக்கும் நீல இருள். எனவே அடியார்கள் எம்பெருமானை வணங்கும் பொழுது அவர்களுடைய அஞ்ஞானமாகிய இருளை இந்த இந்திரநீளமாகிய நீல நீளமாகிய அந்த இருள் போக்கி விடுகிறது என்கிறார். முல்லை முள்ளால் எடுப்பது போல் முகுந்தனவன் பாதுகையே உனை வணங்கும் எம் இருளை நீக்கும் நீல இருள். பிம்ப பிரதிபிம்ப பத்ததி பிரதி ஒளி படலம் என்று அடுத்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். பாதுகையின் கருணையினாலும் பகவானின் கருணையினாலும் தொடர்ந்து அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மகே சக்கரவர்த்தியாய சர்வபூமாய மங்களம் சிறந்திடும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போத்தி லக்ஷ்மி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.